அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம் 11/7/18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தனிச்சிறப்புன்னு நீங்கள் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். தாஜுதீனுடைய பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறைய நேரங்களில் பேசும்போது பேசிக்கிட்டு இருப்பேன், எதுக்கு இருக்கிறவங்களுக்கு புரியாத மாதிரி பேசுகிறதா இருந்தால் நீ பேச எந்திரிக்க வேணாம் அப்படின்னு என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பல இடங்களில். எதுக்கு இருக்கிறவங்களுக்கு புரியாத மாதிரி பேசுகிறதா இருந்தால் பேச எந்திரிக்காமல் இருக்கிறதே நல்லது. அதுபோலவே கல்விக்கு அழகு கசடர மொழிதல், கசடு இல்லாமல் அதில் குற்றம் வராமல் அல்லது அதில் எந்த இடத்துலையும் அந்த கல்வியில் வந்து தேக்கமே வரக்கூடாது. சொல்லி கொடுத்தது வந்து மிக தெளிவாக இருக்கணும், அந்த தெளிவில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு பிசிறே தட்டக்கூடாது. கசடுங்கிறது வந்து ஒரு விளக்கில் எண்ணெய் போட்டால் அதுங்க அதில் தான் கசடுன்னு சொல்லுவோம். அந்த எண்ணெய் எரியும்போது கடைசி வரையில் முற்றுமாக எரிஞ்சு முடிஞ்சிடணும், அதில் மிச்சமே இருக்கக்கூடாது. அதில் மறுபடியும் எரியாத ஒரு பகுதி தங்குச்சுன்னா அதுக்கு பேர் கசடு. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவ்வளவு தெளிவு வரணும் அப்படின்னு திருவள்ளுவன் சொல்கிறான். கற்க கசடு அற, கசடு என்பது அற்றுப்போகும் அளவிற்கு, ஐயம் என்பது அல்லது குற்றம் என்பது முற்றிலுமாக அழிந்து போகும் அளவிற்கு தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவன் சொல்கிறான். நான் அப்போது வந்து ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 80 கடைசி 90 துவக்கத்தில்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறைக்கு எனக்கு சரியாக நினைவில்லை. மயிலாடுதுறைக்கு நம்மாழ்வார் வந்திருந்தபோது நான் ஒரு கல்லூரி மாணவனாக இருந்து அவரை வந்து அவருடைய பேச்சை கேட்க ஆர்வமாக ஓடி இருக்கிறேன். அப்போ தான் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அந்த இடைவேளையின் போது, பேச்சு இடைவேளையின் போது மேடையிலேருந்து இறங்கி வந்தார். வரும்போது இல்லை வேளாண்மையை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்போது நான் தமிழர் வேளாண்மையை பற்றி நான் அப்போவே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. தமிழர்கள் வந்து வேளாண்மைன்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டில் விவசாயிக்கு வந்து வேலை கிடையாது. ஒரு தடவை பயிர் வைப்பான், மூணு தடவை அறுப்பான், அதுதான் தமிழ் விவசாயியினுடைய வேலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப மாணவன், எனக்கு வந்து கூச்சம் ரொம்ப அதிகம், மேடையெல்லாம் பார்த்தா ரொம்ப அச்சம் வேறு. உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, அப்படி என்ன விவசாயம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டார் என்ன. நான் சொன்னேன், ஒரு தடவை பயிர் வைப்பான், முதல்ல 80-90 நல்ல ஒரு நெல் வரும், அதை அறுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான், திருப்பி அடுத்ததாக ஒரு நெல் வரும், 180 நல்ல வரும், அதை அறுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து பயிரை தெளிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவான், தெளிச்சிட்டு அதை அறுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான், அடுத்தது திருப்பி உளுந்து பேரும் வந்துடும். ஒரு தடவை உழவு வச்சு மூணு தடவை அறுப்பான், அதுதான் தமிழ்நாட்டு விவசாயினுடைய வேலை அப்படின்னு சொன்னான். அவர் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசிட்டு வர்றாரப்போ ஆச்சரியம் தாங்களா, அந்த நெல் உங்கள்கிட்ட இருக்கா, அந்த நெல்லுக்கு பேர் என்னன்னு கேட்டார். ஒட்டடைன்னு சொன்னேன். செந்தில் இங்கே வாப்பான்னாரு, தற்போதைய பசுமையுடன் ஆசிரியர்னு நினைக்கிறேன். அவர் தான், அவரும் இவருடைய பேரும் செந்தில் தான். நான் அது வந்து எனக்கு இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்த தெரியல, ஆனால் அவர் தாங்கிறது என்னுடைய புரிதல். அவர் வந்து அப்போது விவசாய உலகங்கிற பத்திரிகையில் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருந்தார் அல்லது ரிப்போர்ட்டர். ஃபோட்டோவை நல்லாயிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். அதில் ஒட்டடை நெல்லை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஞானப்பிரகாசம் அவர்கள்லாம் நம்மாழ்வார் அப்படின்னு நெக்ஸ்ட் இஷ்யூலேயே நம்மாழ்வார் ஃபோட்டோவும் என்னுடைய ஃபோட்டோவும் அதில் வந்தது. நான் அடுத்த தடவை உங்களை வந்து திருச்சியில் நான் மேடை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேடை ஏறுறதுனா எனக்கு பயம்னு. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒதுங்கினேன், இல்லை அதுக்கப்புறம் எனக்கு அழைப்பும் வரலை, ஆனால் அந்த ஃபோட்டோ வந்தது. அதன் பிறகு ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஆனால் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இயற்கை விவசாயம்னு சொல்ல வந்ததில், நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். என்னுடைய கொள்கையில் வந்து நான் உறுதியாக இருந்தேன், அது என்னென்னு இப்போ சொல்கிறேன். இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் போயிட்டே இருந்தது. நான் வெளியிலேருந்து தூரத்திலேருந்து ரொம்ப எச்சரிக்கையாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஒன் ஸ்டார் ரெவல்யூஷனை பற்றி ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் தமிழர் வேளாண்மையில் வரப்புயர அப்படிங்கிற சூழலில் தீவிரமான விருப்பத்தோடு இருந்தேன். வரப்பு மட்டத்துக்கு நீர் கட்டுறத நான் வந்து ஒரு பிடிவாதமான கொள்கையாக வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடியிலேருந்தே. இந்த ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் வந்தப்போ வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நான் என்ன செஞ்சேன், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் செஞ்சாங்கன்னு தெரியாது, உடனே மறுநாளே நான் செஞ்சேன். என்னுடைய நிலத்தில் என்னிட்ட இருந்த 1 ஏக்கர் 30 சென்ட்டுக்குள்ளே 1 ஏக்கர் 24 சென்ட்டில் அப்படியே அந்த இதை வந்து அரங்கேற்றம் பண்ணேன். அதாவது மசாலாஃபோ என்ன செஞ்சாரோ, முதல் நெல் விளைஞ்சி வரும்போது அது அறுவடைக்கு தயாராகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி விதைச்சேன்னு எப்படி எழுதியிருந்தாரோ அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக பண்ணினேன். அந்த முறையில் நான் செஞ்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஒன்று வந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பிறகு நெல்லெல்லாம் துளித்து வந்தது. முதல் நாள் முதல் விளைச்சல் வந்து அறுவடைக்கு வர்றதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி வேறு அடுத்த நெல்லை நீங்கள் அந்த நெல்லுக்கு இடையில விதைச்சிருந்தீங்கன்னா எல்லா நெல்லும் ஊற வச்சு விளைச்சிருந்தால் முளைச்சிரும், அது உண்மைதான். நல்லா வயலை காய வச்சு நீங்கள் அந்த முதல் அறுவடை அறுத்துட்டு வந்தீங்கன்னா திருப்பி உள்ளேருந்து இந்த நாற்று வரும். மசாலாப்பூவினுடைய கூற்றுப்படி நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வைக்கோலெல்லாம் அதன் மேலேயே திருப்பி உதறிடணும். முதல்ல அறுத்த அறுவடையினுடைய வைக்கோலையெல்லாம் அது மேலேயே உதறிடணும். இதுதான் உண்மை. அந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன். அதாவது வைக்கோலை தரையோடு அறுத்து அதை பத்திரப்படுத்துகிற ஞானப்பிரகாசம், வைக்கோலை அறுத்து 1 ஏக்கர் வைக்கோலை ஊரில் யாருமே கூலி கொடுக்காத அளவுக்கு கூலி கொடுத்து வைக்கோலை தரையோடு தரைமட்டமாக இன்றைக்கி அப்படி தான் அறக்கிறேன், எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். நாளைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க முடியும். அந்த மாதிரி அடுத்த ஞானப்பிரகாசம் வைக்கோலை வயல்லே உதறாங்கிறத ஊர் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தது, வேடிக்கையாக. அடுத்த பதிவுக்கு வரேன்.